എന്നിതയം സ്വന്തം എന്നുകളിൽ പാടും ഇവട്ട് ഉണ്മൈ അൻപു എന്നിതയം സ്വന്തം എന്നുകളിൽ പാടും ഇവട്ട് ഉണ്മൈ അൻപു உண்மையில் உலகினில் உயிர் தவித்தேனே உறவென்று நினை தோறும் உதறி நினை தோறும் உதறி போனார் ஆனாலும் வாழ்வில் திரும்ப வர செய்தே வாக்கு தத்தம் தந்தென்னை திடப்படுத்தி ஆனாலும் திரும்ப வர செய்தே வாக்கு தத்தம் தந்தென்னை திடப்படுத்தி நிதயம் சொல்லும் என்னுடன் கொடுமையாய் பேசும் சிலர் குரலை கேட்டே நம்பிக்கை இல்லாமல் நினைவு தோடித்தே கொடுமையாய் பேசும் சிலர் குரலை கேட்டே நம்பிக்கை இல்லாமல் நினைவில் துடித்தே நினைவில் வரும் பாரம் தெரிந்தவர் என் சுமை சுமந்து கொண்டு உதவியே நினைவில் வரும் பாரம் தெரிந்தவரும் என் சுமை சுமந்து கொண்டு உதவி நீரே என்னிதயம் சொல்லும் என்னுடன் பாடும் நீ மட்டும் உண்மை அன்பு என்று இனி வாழ்க்கை இல்லை எல்லாம் முடிந்ததென்று வாழ்வதா சாவா என்று நினைத்த போதும் இனி வாழ்க்கை இல்லை எல்லாம் முடிந்ததென்று வாழ்வதா சாவா என்று நினைத்த போதும் எல்லா இடங்களிலும் எல்லா நிமிடம் என் கூடவே இருந்து தேற்றினிலே எல்லா இடங்களிலும் எல்லா நிமிடமும் என் கூடவே இருந்து தேற்றினிலேயம் சொல்லும் என்னுடன் பாடும் நீ மட்டும் உண்மை அன்பு என்று என்னிதயம் சொல்லும் என்னுடன் பாடும் நீ மட்டும் உண்மை அன்பு என்று இனி வாழ்க்கை இல்லை இனி வாழ்க்கை இல்லை என்று வாழ்வதா சாவா என்று நினைத்த போதும் இனி வாழ்க்கை இல்லை எல்லாம் முடிந்ததென்று வாழ்வதா சாவா என்று நினைத்த போதும் எல்லா இடங்களிலும் எல்லா நிமிடம் என் கூடவே இருந்து எல்லா இடங்களிலும் எல்லா நிமிடமும் என் கூடவே இருந்து தேற்றினிலே இனிதயம் சொல்லும் என்னுடன் பாடும் உடலின் பாடு நீ மட்டும் உண்மை அன்பு என இதயம் சொல் என் உடலின் பாடு நீ மட்டும் உண்மை